வணக்கம். ஞானப்பிரகாசம். 12/7/18 தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. இந்த தமிழர் வேளாண்மை என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த மூலப்பொருள் இருக்குது பார்த்தீங்களா, என்னென்னலாம் மூலப்பொருளுங்க வேளாண்மையில், விதை, அப்புறம் விதை தயாரிக்கிற தொழிற்சாலை, அது என்னங்க, மரம், செடி, கொடி, அவ்வளோதான். இதுதானே விதைகளை தயாரித்து கொடுக்குது நமக்கு. இது இந்த மூலப்பொருள், விதைகளை தயாரிக்கிற இடம், அப்புறம் இந்த தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலைங்கிறது எதுங்க, அதுதான் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இந்த அஞ்சும் சேர்ந்து தாங்க தொழிற்சாலை. நிலம் மட்டும் தொழிற்சாலை கிடையாது இல்லையா. சரியான முறையில் வெப்பம் கிடைக்கணும், சரியான முறையில் நீர் கிடைக்கணும். இதுக்கப்புறம் இந்த நீரும் வெப்பமும் கிடைச்சாலும், அக்னி நட்சத்திரத்தில் நீரும் வெப்பமும் தாராளமாக கிடைச்சாலும் விளைச்சல் கம்மியாக தான் விளையும். வெப்பத்தோட தாக்கம் அதிகமாக இருந்தாலும், நீரோட இது இருந்தாலும், அதுவே பருவகாலத்தில் பயிர் செய்யும்போது எவ்வித தட்டுப்பாடும் இல்லாமல் வரும். பருவகாலங்களில் நிறைய மரங்கள் பூக்கிறதையும் காக்கிறதையும் நினைவுபடுத்தி பாருங்கள். பருவகாலங்கள் என்பது சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்ற பொருள்களை பாதுகாப்பாக எடுத்து எந்தவித சேதமும் இல்லாமல் பயன்படுத்துகின்ற மிக உயர்வான உத்தி தாவரங்கள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப அற்புதமான வசந்தத்தை கொண்டாடுற நேரம் அது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித பருவங்களில் பூத்து குலுங்கும். இதுதான் அந்த பருவத்தே பயிற்சின்னு சொல்கிறது. இந்த பருவங்கிறது மிக உச்சபட்ச சந்தோஷம், மகிழ்ச்சி, வசந்தம், அதுதான் அந்த பயிர்களுக்கு இது. அப்புறம் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை வந்து இந்துன்னு சொன்னேன். உற்பத்தியாளர்கள் யார் தெரியுமா, வேளாண்மை செய்கிறோன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. வேளாண்மை செய்கிறவன் வந்து இதை வந்து ஒரு சூப்பர்வைசிங் பண்ணுறவன், அதாவது சூப்பர்வைசிங்னா உங்களுக்கு தெரியுதா, எப்படி சொல்கிறது, மேற்பார்வையாளர் தான். ஆனால் உற்பத்தியெல்லாம் இவர்கிட்ட தான் வந்து சேரும் கடைசியாக. இவர் தான் வந்து அதை வந்து வர நிர்வகிக்கிற நிர்வாக பொறுப்பு இவருடையது தான். இதை வந்து சரியான விகிதத்தில் சரியான முறையில் இருக்குதா அப்படின்னு மேற்பார்வையிடுற ஒரு வேலை தான் வேளாண்மை செய்கிறவனுடையது. அப்புறம் இன்னொரு வேலையை திறம்பட இந்த மேற்பார்வையாளர் செய்வார். இவர் என்ன பண்ணுவார்னா, மேலதிகாரி இது எதுலேயும் பழுது இல்லாமல் பார்த்துப்பார். பழுதுனா கழிவு இல்லாமல் பார்த்துப்பார். இந்த கழிவுகள் ஏற்படாமனும் அந்த மூலப்பொருள், அதான் அந்த நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் இருக்கு பாருங்கள், இது எதையும் தடையின்றி கிடைக்கிறதுக்குமான கிடைப்பதற்குண்டான வழிவகைகளை எல்லாம் தமிழர் வேளாண்மைங்கிற ஒன்று வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதுவே இந்த வேளாண்மையில் மூலக்கூறுகள் இருக்குல்ல, வேளாண்மையின் மூலக்கூறுகள் என்னென்னு சொன்னோம், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இது எதுவுமே மாசுபடாமல் பார்த்துக்கிட்டது. அப்படி மீறி மாசுபடுதுனா கழிவுகள்னு ஒன்று வரும் தானே, நிச்சயமாக வரும். இப்போது தானிய பயிர்களில் வந்து அந்த தானியங்களோட கழிவுகள் வந்து என்னென்ன, அந்த தட்டை, அந்த தானியங்கள் போக பகுதி மிச்சம் இருக்கிற எல்லாமே கழிவு தான். அந்த கழிவினால் இடையூறுகள் ஏற்படாமல், அந்த சுவாசிக்கின்ற காற்றினால் இடையூறு ஏற்படாமல், நீர் வந்து உபயோகித்த பிறகு கழிவு நீராக தானே மாறும், இந்த நீரினால் தூய்மைக்கேடு அடையாமல், இப்படி ஒவ்வொரு வகையிலையும் அந்த கழிவு நீக்கம் அல்லது அந்த கழிவுகளை தூய்மைப்படுத்துதல், மறுசுழற்சி செய்வதில் தமிழர் வேளாண்மை பூமியையே மறுசுழற்சி செய்வதில் முக்கிய பங்காற்றுச்சு. பூமியினுடைய கழிவுகளை மிக உயர்ந்த முறையில் மறுசுழற்சி செஞ்சு மிக உயர்ந்த பொருளாக மாற்றியது. அதான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, ஒன்றின் கழிவு மற்றொன்றின் உணவுன்னு. இன்னும் அப்படி கூட சொல்லக்கூடாதுங்க, எல்லாமே உணவுப் பொருளாக மாறி தான் ஒரு பொருள் போகுது. கழிவு வந்து உணவுப் பொருளாக போகிறதில்ல. கழிவுங்கிறது யாருமே உபயோகிக்கப்படாத பொருள். ஒன்று வந்து வேறு ஒன்றுக்கு உணவுப் பொருளாக மாறும். அந்த மாறுற தன்மை வந்த பிறகு தான் அது வந்து உணவுப் பொருளாக மாற முடியும். நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சாணி வந்து புழுக்களுக்கு உரம்னு சொல்கிறோம். நேரடியாக வைக்கோலை வந்து அந்த புழுக்களால் உண்ணவே முடியாது. மாட்டு குடல் வழியாக போன பிறகு தான் அது. ஆக அது வந்து வேறொன்றுக்கு உணவுப் பொருளை தயாரிக்கிற ஒரு பொருளாக தான் அதை நம்ம பார்க்கணும். நம்ம வந்து தவறான சொல்கிறோம். கழிவுங்கிறது வந்து ஒரு நீக்கக்கூடிய ஒரு பொருள், கேவலம் அல்லது விளக்குகின்ற ஒரு பொருள் அப்படிங்கிறதான் உண்மையான தமிழ் சொல். ஒன்றின் கழிவு மற்றொன்றின் உணவுன்னு சொல்லவே கூடாது. அந்த பொருளுக்கான உணவை தயாரிக்கிற வேலையை இது செய்யுது. மாட்டு குடல் வழியாக வர்றதுனால தான் அந்த மிக உயர்ந்த பால் கிடைக்குது. நம்ம நேரடியாக வைக்கோல்லேருந்து அல்லது புல்லுலேருந்து பாலை எடுத்துக்க முடியாது நம்மளால். மாடு சாப்பிட்டு தான் பால் செய்ய தெரியாத நம்மளுக்கு பாலை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. புழுக்களுக்கு வேண்டிய உணவை மாடு தான் செஞ்சு கொடுக்குது. அப்போ வேறு இரண்டு பேருக்கு உணவு சேகரிக்கின்ற வேலையை மாடுகள் செய்து கொடுக்கின்றன. அப்படி யோசிக்கணும் சரியா, அப்படி பேசணும், அதுதான் சரி. உணவு சங்கிலிங்கிறது கழிவே கிடையாது, எல்லாமே உணவு தயாரிக்கின்றது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு பொருள்களுக்கு வேண்டிய உணவை தயாரிக்கின்றன அப்படிங்கிறது தான் சரி. அது மாதிரி பிரபஞ்சம் முழுவதும் என்றைக்குமே அழிந்து போகாத நிலையிலான மூலப்பொருட்கள், விதை, நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகியவற்றை தடையின்றி எடுத்துக்கொள்ள தகுதி உள்ளதாக தமிழர் வேளாண்மை இருந்தது. இவை எவற்றிலும் குற்றம் ஏற்படாமல் நீக்கிக் கொள்ளுகின்ற ஆற்றலுடையதாக இருந்தது. இதில் இந்த நுகர்வோர்களாக நுகர்வானாகவும் இந்த பொருட்களை எல்லாம் நுகர தகுந்ததாகவும் அதை மேன்மை பெற தகுந்ததாகவும் மாற்றக்கூடிய ஆற்றல். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயத்தை மிக உயர்ந்த நுகர்வு பொருளாக மாற்றக்கூடிய ஓர் மாபெரும் அறிவுமிக்க ஒரு தொழில் வேளாண்மை. அது தமிழர் வேளாண்மையாக இருந்தது. நன்றி. நாளையும் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.